ஆனா ஒன்றும் தேவம் உலக உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்று நான்முகன் தன்னுடு தேவலகோர் உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாடனீடு திரு குருகூரதனுள் நின்ற வாதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் அழுதிரே என்று சுவாமி நம்மாழ்வா திருவாய்மொழியிலே நமக்கு கொடுத்த மாதிரி ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியை ஆசிரியப்பதான் மோட்சத்துக்கு உபாயம் வழி என்று சொல்லுகிறார் போல இந்த பாதையினுடைய துணி இருக்குன்ட்டு திருவாய்மொழியிலிருந்து காட்டி சிவன் நாராயணனே பரதத்துவம் அவனிடத்திலே பக்தி பிரபத்தி பண்ணுங்கோள் என்று சொல்லும்படியாக இருக்கு என்பதானது சுவாமி தேசிகன் வந்து இந்த இடத்துல சாய்கிறார். இந்த இடத்துல அடுத்தது என்ன சாய்கிறார், பாதுகாதேவி இருக்கா எப்படி மக்களை இழுக்கிறா அப்படின்னா, இந்த தாகமுள்ள மான் என்ன பண்ணும்னா ஜலத்தை அந்த காணல் நீரை பார்த்து ஓடும். அந்த மாதிரி ஜலத்தை காட்டி வரவழைக்கும்படியாகவும் ஒரு மானை காட்டி இன்னொரு மானை அந்த பக்கம் வரவழைக்கிறது, மான் மாதிரி சீட்டி அடிக்கிறது, மான் எப்படி கத்துவோம் அப்படி கத்தி அந்த வேடன் பல மான்களை வரவழைச்சு தன் குழியில உழவச்சிருவான். அப்படி இல்ல பல பலன்களை கொடுக்கிற பெருமாள் திருவடியை காட்டி இவன் தான் உபாய உபயம்னு காட்டி சம்சாரங்களிலே மனதை செலுத்தி அதிலேயே மயங்கி போன நம் ஜனங்கள் இருக்காளே, அவளை வந்து இந்த பாதுகாதேவி தனக்கு சுவாதீனமாக்கிக் கொள்கிறாள். எப்படி ஆழ்வா தன் திருவாய்மொழியாலே இன்பமான பாசுரங்களாலே பெருமாளை பத்தி அபகவத் அனுபவத்தி அவனுடைய திரு கல்யாண குணங்களையும் நமக்கு காட்டித் தந்து போந்தார்களோ, அதே போல இந்த பாதுகாதேவியும் என்ன பண்றான்னா தன்னுடைய விஷயங்களை காட்டி அந்த ஜீவாத்மாக்களை தன் பக்கம் திருப்புறா. அந்த பதகபலமுதாரம் தர்சயந்தி முராரே கமல மதுரினானா கத்பரத்னு விலோலைஹி விஷம விஷய திருஷ்ணா வியாகுலானி பிரஜானாம் அபிமுகயசினூனம் பாதுகே மானசானி அப்படின்னு. அபிமுகயசி நூனம் மானசானி, மனதாகிற மிருகங்களை அபிமுகம் உன்னை பார்க்கும்படி பண்ணுகிறாய் அப்படி என்று தேசிகன் அடுத்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறேன். அதுக்கு அடுத்து ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், பக்தாள்ல வந்து தாரதமியம் கிடையாதுன்னு சொல்ற, பக்தாள்ல வந்து தாரதமியம் கிடையாது. தேசிகன் சாய்க்கிறார், அம்மா நான் வந்து உன்னை பத்தி பாடுறேன், என்ன கவி இல்லைன்னு எத்தனையோ பேர் தூஷணம் பண்றா, அவா தூஷிச்சுட்டு போறா போனா போட்டோம், நீ வந்து பாதுகாதேவி என்ன பண்றான்னா அவளை பார்த்து நீ தேசிகன் தூஷிக்காதே அப்படின்னு சொல்லும்படியாக இந்த பாதுகையனோட துணி இருக்கான். இப்படி பாடுற பாருங்க, பெருமாளுடைய பக்தன்ல வந்து இவன் பெரியவன் இவன் சின்னவன் இல்ல, பக்தன்னு போட்டா பெருமாளுக்கு அல்ல எந்த தாரதமியமும் கிடையாது. பக்தனு ஆழ்வா சாய்ச்சவன் சண்டாள சண்டாளர்களாகினும் வளர்ந்தாங்கு சக்கரத்தண்ணல் மணிவர் மணிவண்ணர் காலன் உள்கலந்தார் அடியாதம் அடியார் அடியோங்களே என்ன ஆழ்வா திருவாய்மொழியிலே சாதித்ததாக்கம், எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் இவன் ஸ்ரீ விஷ்ணு பக்தனா இருந்துட்டான்னாக்கா அவன் வந்து அவனுக்கு எல்லாம் ஒரே அனுகிரகம் தான் பதுமாள்டேந்து, அந்த பாதுகையும் அதுதான் வந்து பண்ணுவதாக விஷயங்களை சுவாமி தேசிகன் ஒரு பாசுரத்தை அற்புதமாக காட்டுறார் நமக்கு. ஏன்னா பெருமாளுக்கு அனுகிரகத்துல தாரதமியம் இல்லை, ஒரு கோடி ரூபாய்க்கு விட்டு உற்சவம் பண்ணனுக்கு ஒரே அனுகிரகம் தான், ஒரு துளசி தரத்தை கொண்டு பெருமாள் திருவிழிலே சாத்திரவனுக்கும் அதே வந்து விஷயம்தான் அப்படின்னு காட்டுற. அடுத்தது அற்புதமான இந்த சரணாகதி வந்து ஒரு தடவை பண்ணிக்கலாமா ரெண்டு தடவை பண்ணிக்கலாமா, இப்ப இருக்கிற மனுஷாளுகளே நிறைய சர்ச்சைகள் இன்னும் இருந்துட்டு இருக்கு. ஒரு தடவை பண்ணாலே போரும் அப்படின்னு பெரிவா நிர்வாகம் பண்ணிருக்கா, ரொம்ப ஏதோ முடியல தோஷமாயிட்டோம் ரொம்ப அனாச்சாரம் ஆயிட்டோம் அப்படின்னா கடைசி சரமதசையில வந்து ஒரு பிராயச்சித்த பிரபத்தின்னு ஒண்ணு வச்சிருக்கா. ஆனா அது அவசியம் இல்லைன்னு தேசிகன் சாய்ச்சிருக்க, பிராயச்சித்தம் பண்ணலாம் பண்ணிக்கலாம், ஆனா அது எந்த காலத்தையும் ஒரு தடவை பண்ணாலே பெருமாள் அபயம் கொடுக்கறான் வைகுண்டம் கொடுக்கறான் தான் சாஸ்திர நிர்வாகம் நம்ம ஆச்சாரியில தான் அனுஷ்டிச்சுட்டு வந்திருக்கா. அதுக்கு சுவாமி தேசிகன் அற்புதமா ஒரு ஸ்லோகம் நமக்கு கொடுக்கிறார், சரணம் உபகதே துவாம் சாங்கிணம் பாதரக்ஷே சுகுததி விசிசித்தம் தக்து காமே விமோகாத் பிரஜலித மனுஜால வியஞ்சிதை சிஞ்சிதை ஸ்வைஹி அலமலமிதி நூனம் வாரயஸ்யாதரேன அப்படின்னு. அலம் போதும் போதும், நூனம் அப்படின்னா உனகா எனக்கு வேண்டாம், இது வார இது திருப்பி பண்ணாதான் தடுக்கிறான் பாதுகாத்து, ஒரு தடவை பண்ணாலே போறா திருப்பி எதுக்கிட்ட நீ சனாகி பண்ணிட்டு இருக்க, அதுக்கே பெருமாள் கொடுத்துருவான்டா அப்படின்றான். ஏ பாதுகையே, உன் சப்தத்தாலே சரணாகதி வந்து ஒரு தரம் பண்ணா போரும் அப்படின்னு நீ சொல்ற, சில பேர் என்ன ரெண்டு தரம் பண்ணிக்கலாமேன்னு கேக்குறா, நீ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் ரெண்டாவது தரம் செய்ய வேண்டாம்னு அன்போட தடுக்கிறாளாம் பாதுகாதேவி, அவசரப்பட்டு தடுக்கிறாளாம். பெருமாள் என்ன சொன்னார், மாமியே ஏகம் சரணம் ரஜன் ஒருவனையே பற்று அப்படின்னார். மோஷய சாமி அப்படின்னா மாசுதகான்னு சொல்லி கலங்காதி அர்ஜுனா ஒரு தரம் என்ன சரணாகதி பண்ணு, என் ஒருவனையே பற்றுன்னு சொன்னார். அதே மாதிரி தேசிக இந்த விஷயத்த அமிர்தா சுவாதிநில காட்ட, ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேதன் அருள் கொடுப்பான் அதுதானோரும் இருக்காதும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவா செயலுடன் இன் இசவினாலும் இருக்காத நிழ்விரதம் எனக்கொன்றொன்றும் நிலையுறுத்தா நிறைவிறந்து நிறைவற்றோமே என்று சுவாமி தேசிகன் அமுதாஸ்வாதில சாதிக்கிறார். அப்படி இரண்டாம் தரம் பண்றவாள தடுத்து நிறுத்துறாளாம் பருகாதேவி. அலமிதி அலமலமிதி நூனம் வாரய சாதரேன, அதை ஆதரிக்காம ஆனவன பண்ணத பண்ணத போறோம் போறோம் வேண்டாம் வேண்டாம்னு ஆதரவுடன் தடுக்கிறான்னா நம்ம பேர்ல ஒரு பாரித்து ஒரு பாசத்தோட வந்து நமக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சு என் குழந்தை என்ற எண்ணத்தோட பாதுகாத்து என்ன பண்றாலாம் ஒரு தடவை பண்ணா போறா குழந்தை அப்படின்னு நம்மள தடுக்கும்படியான விஷயங்களை சுவாமி தேசிய இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிற. அதாவது அடுத்து சொன்ன, ஜீவாத்மா பிறந்தா எப்படியும் பைய மனுஷரை பொய்யன்றி காலனையும் உடனே படைத்தா என்று பெரியாழ்வார் வாக்கு. லோகத்துல பிறந்தா ஒரு நாள் மறித்துதான் போக வேண்டும். நம்ம எல்லாம் இந்திரியங்கள்லாம் செயலிழக்கும் போது நமக்கு மரணம் சம்பவிக்கிறது. அப்படி சுவாமி தேசிகன் ஒரு விஷயத்தை சாய்க்கிறாருங்க, ஹே பாதுகையே, இந்த தேகத்திற்கு கூட என்னுடைய இந்திரங்கள் ஒன்றோடொன்று தளர்ந்து போய் வயசாகி ரத்தம் சுண்டி கண்ணு தெரியாம காது கேட்காம இப்படியெல்லாம் நான் வந்து பிதத்துக்கிற காலத்திலே நீ கிருப பண்ணி பெருமாளை எழுந்திரள பண்ணி கொண்டு வந்து உன்னுடைய சப்தங்களாலே எனக்கு என்னுடைய மனசில் இருக்கும் பயத்தை போக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். எப்படி இருக்கும் சுவாமி இதுங்கிட்டா, வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வார்ந்தனியர் குழி கண்கள் விழற்ற தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அலற்ற தீயொரு பக்கம் சேர்வதன் முன்னம் சங்கன் மாறுடும் சிக்கனச்சுற்றமாய் ஒரு பக்கம் நிற்க வல்லாக்கு அறவதண்டத்து உய்யலுமாமேனு பெரியாழ்வார் பாசுரம். அதே மாதிரி இந்த அங்கங்கள்லாம் செயலிழந்து போயிடும். அங்கம் விட்டவையந்து மகத்தி ஆவி மூக்கினல் சோதித்த பின்னை சங்கம் விட்டவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம் இப்படி என்னுடைய திருமேனி உடல் ஆகும்போது நீ பெருமாளை கூட்டல் வந்து உன்னுடைய பாதுகையினுடைய அந்த நாதத்தாலே சப்தத்தாலே என் மனதில் இருக்க பயத்தை போக்கி அதை வந்து அந்த யமபயத்தை அதட்டிட்டு எனக்கு சமீபத்தில் எழுந்துள்ள வேண்டும் என்று சுவாமி தேசிகன் இந்த பாதுகையை பிரார்த்திக்கிறார். அடுத்தது இதே மாதிரி ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்தையும் சாய்கிறார். பரிணமயது கர்ணே ரங்கநாத ஸ்வயன்னகா பிரணவமிபி பவத்யாக பாதுகே மஞ்சுநாதம் அப்படின்னா, இந்த யமதர்மன் வந்து ஹூக்காரம் போட்டு இந்த ஜீவனை நான் கூட்டு போறேன்னு வருவான். நீ என்ன பண்ணும், நாச்சோரோட பெருமாளையில பண்ணு அவனை அதட்டுற மாதிரி வரணும். உன்னுடைய சப்தம் பாதுகாத்த சப்தம் அப்படிதான் இருக்கான். என்னோட கடைசி காலத்திலே ஸ்ரீ ரங்கநாதன் என்னை யமன் அதட்டுவானோ என்று நினைத்து உபயநாச்சிமாரோட மிக வேகமாக எழுந்திருடும் போது உன்னுடைய இன்பமான இந்த நாத சப்தத்தை நான் காதல் படும்படி பாதுகையை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ற. எப்பா வருவான்னா, மஞ்சுளா புசோல சூழ இந்த மன்னு வண்ண சீர் வரையறுத்து நிறையளித்த மாசில் வாசுதேவனே செஞ்சுலன் பசிந்த கொண்டு தீதிலாத தூதனாய் தேருவோன்று தேசுயர்ந்த செல்வதைவனாயகா வெஞ்சொலால காலதூத வீசு பாசமெந்தன் மேல் விழுந்தெழுந்து யானையந்து விழுவதற்கு முன்னம் நீ அஞ்சல் அஞ்சல் அஞ்சல் என்று அழிக்க வேண்டும் அச்சுதா அடியவர்க்கும் அருளியாக்கும் அடியவர்க்கு மெய்யனே வெஞ்சொலாளர் காலதூதர் வீசு பாசம் எந்தன்மேல் விழுந்தடைந்து யான் அயர்ந்து வீழ்வதற்கு முன்னம் நீயாகிய ஏ பாதுகே, தேவநாயகன் சொன்னார் அந்த இடத்துல திருவேந்திபுரத்தில். இங்க அந்த பாதுகத்தின் விஷயத்தை மட்டும் அன்வயப்படுத்திக்கிறோம். இங்கே இந்த பாதுகை வந்து உன் சப்தத்து இன்பமான சப்தத்தோட அந்த நாதத்தோட நீ வந்து என் காதல் விழும்படியாக பண்ண வேண்டும் என்று பாதுகா தேவி சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப பிரார்த்திக்கிறார். அப்புறம் இன்னொரு விஷயத்துல இதே மாதிரியே இதே போக்கிலேயே ஸ்லோகனை சொல்லிட்டு போறார். என்னன்னா இந்த மாதிரி எனக்கு என்னுடைய தேகத்திலேருந்து இந்த சரீரத்திலேருந்து என்னுடைய ஜீவன் பிரியும் போது எனக்கு உடம்புல ரொம்ப எரிச்சல் உண்டாகும். இந்த எரிச்சலை போக்கத்துக்கு என்ன பண்ணணும்னா இந்த பெருமானுடைய அந்த அந்த வருத்தங்களை எல்லாம் போக்குவதற்கு நீ என்ன பண்ணணும், இந்த தாமரை பூவை விருத்தி பண்ணுகின்றதான மகாலட்சுமியாக நிலா, அந்த நிலாவோட கூடிய ஸ்ரீ ரங்கநாதர் ஆகிய சந்திரனையும் கூட்டிந்து நீ வந்து என்னிடத்தில் அழைத்து கொண்டு வந்து என்ன பண்ணணும், அந்த காந்தியாலே என்னுடைய திருமேனி இருக்கு இல்லையா, இதை குளிர்ந்த சப்தங்களாலேயும் அந்த ரங்கநாதருடைய காந்தியினாலேயும் எனக்கு இணைந்து என்னுடைய உடம்பு எரிச்சலை போக்கடிக்க வேண்டும் சொல்லிட்டு தேசிகன் வந்து அதுல பிரார்த்தனை பண்ற. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. அது எப்படின்னா அந்த ரங்கநாதன் குளிர்ச்சி சந்திரனா இருக்கான், கூட பிராட்டி இருந்தா இன்னும் சந்தனம் பூச்சினா மாதிரி ஆச்சு. என் தேகமோ ரொம்ப எரிஞ்சின் இருக்கு, என்ன பண்ண முடியும், இதுக்கு ஒரு மருந்து போட வேணாமா, அதனாலே அந்த டயத்தை எனக்கு வந்து உன்னுடைய சப்தம் ரொம்ப குளிர்ச்சியான சப்தங்களா எனக்கு அதுக்கு கேட்டு பெருமாளின் பிராட்டியும் நீ ஏழப்பண்டு வர வேண்டும் என்று ரொம்ப அற்புதமா சாக்கிறார். கமல பயண சகீதாம் கௌமுதி முத்வகந்தம் சவிதம் உபநயந்தி தாதுசம் ரங்க சந்திரம் பிளைய தின சமுத்தானு பாதிகே மாமகீதானு சமய பரிதாபான் சீதலை சிஞ்சிதை ஸ்வைஹி, சீதலை சிஞ்சிதை ஸ்வைஹி, சீதளமா இருக்க வேண்டும் எனக்கு, குளிர்ச்சியா இருக்க வேண்டும் அப்படின்னு சப்தங்களாலே சிஞ்சிதை சிஞ்சிதை ஸ்வைஹி, உன்னுடைய சப்தங்களாலே சிஞ்சிதைஹி, உன்னுடைய சப்தங்களாலே எனக்கு என்னுடைய திருமேனியால் ரொம்ப எரிஞ்சின்றிருக்கு, எரிச்சல் ஜாஸ்தியா இருக்கு, அதை போக்குறதுன்னா உன்னுடைய பாதுகையினுடைய அந்த நாத சப்தம் இருக்கே அதுதான் பரம போக்கியமா எனக்கு இருக்குமா என்னுடைய தேகத்துக்கு இருக்கும், அதனாலே எம்பெருமானை அழைத்து கொண்டு நீ வா அப்படின்னு காட்டுற. இந்த பாதுகையினுடைய சப்தத்தால் வேற என்ன பண்றதுன்னு சொல்ற, எல்லா லோகத்தையும் உன்னுடைய சப்தத்தை கேட்கிற போது எல்லா லோகத்தையும் ஏ பாதுகை நீயே காப்பாத்துற, எல்லாம் பயப்படாதீங்கோ அப்படின்னு ஒரு தைரியம் சொல்லும்படியாக இருக்கு. அந்த சப்தத்தோட என்னன்னு கேட்டாக்கா பெருமாளை வந்து ஏகாந்தமா ஏழப்பண்டு அழைத்து கொண்டு என்னுடைய கடைசி காலத்தை என்னிடத்திலே வந்து என் பாவத்தை நீ போக்கடிக்க வேண்டுமான்னு பாதுகையை பிரார்த்திக்கிற ரங்கநாதனை கூட இல்ல, சாக்ஷாத் திருவரங்கனுடைய பாதுகைய சுவாமி தேசிகன் கடைசி சமயத்துல வந்து எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார். இன்னொரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. என்னன்னா என்னுடைய இறப்பின் போது என்னுடைய தேகம் மரிக்கும் போது நான் பெருமாளை நினைக்க வேண்டும், என் புத்தி மயங்காமல் இருக்க வேண்டும். ஏன்னா ஞானம் அபோகதனம் சென்று சொல்றேன், ஞான பெருமாளுடைய திருவடியை பார்க்கறதுக்கு அவன் தான் அனுகிரகம், அவன் திருவடியை அவனே மறக்க வைக்கிறதுக்கு அதுக்கும் அவனுடைய அனுகிரகம் தான் கிடைக்கிறது. அப்போ தேசிகன் சாய்க்கிற என்னுடைய கடைசி காலத்துல யமதர்மன் வந்து என்னை பிடிச்சுப்பான் அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு வந்து நான் வந்து விஸ்மிதரா இருப்பேன், எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, வெளில நான் மயங்கி கிடக்க போறேன், நான் கடைசி மூச்சு நடந்துட்டு இருக்கு. அப்போ நீ என்ன பண்ணுவேன்னா அந்த சமயத்துல பெருமாள்கிட்ட போய் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா ஏ பெருமாளே என்ன நாழி ஆச்சு, சீக்கிரம் போக வேண்டாமா, அந்த ஜீவனை நம்ம எடுத்துன்னு அவசரப்படுத்தி அந்த ஜீவன் நமக்கு சொந்த ஜீவன் அவன், நாம் எடுத்துக்குவானாமான்னு சீக்கிரமா போக வேண்டாமான்னு சொல்லி கொண்டு பெருமாளை அவசரப்படுத்துகிற உன்னுடைய சப்தம் பாதுகாதேவி சப்திப்பாளா, நம்ம போக வேண்டாமா, தேசிகன் காத்துக்கிறேன் போக வேண்டாமா அப்படின்ட்டு அந்த சப்தத்தின் மூலமா எனக்கு ஞானம் கொடுக்கும், நான் உன்னை ஸ்மரிக்கிறதுக்கு பெருமாள் ரங்கனை ஸ்மரிக்கிறதுக்கு. அது எப்படின்னா நமக்கு எல்லாம் அந்த ஞானம் ஆழ்வார் கொடுத்தார், அந்த ஜீவசுக்தியாலே உண்டான ஜீவ பரமாத்ம விவேகத்தாலே கடைசி காலத்தை நான் புத்திமயங்காம இருக்க வேண்டும், எனக்கு நீ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பெருமாளை நினைக்கிறதும் அவன் அனுகிரகம் பண்ணி இரண்டுராய்ப்பது உண்டு பாடி அவனே நிரத்தமா வரம் தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகில் மண்ணு சீர் பரந்த செந்தை ஒன்று நின்று நின்ன பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. உன்னை நினைக்கணும்னா நீ என்ன நினைச்சாதான் நான் உன்னை நினைக்க முடியும்பா அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து அற்புதமான அந்த ஸ்லோகத்துல காட்டுற நமக்கு. திருகவி நிகிதஹஸ்தம் சிந்தயுத்வா கிருதாந்தம் கதபதி கிருதி மோகம் கச்சதா ஜீவிதேன பரிகலையது போதம் பாதுகே சிஞ்சிதம் தே திரவயுதிமிவ சஜ்ஜம் தத்விதேயம் முகுந்தம். அந்த முகுந்தனை ஏழை பண்ணி கொண்டு வந்து நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும், நான் உன்னை மறக்கக்கூடாது என்ற ஞானத்தை நீ எனக்கு அளிக்க வேண்டும், உன்னுடைய பாதியனுடைய சப்தமானது அந்த துணியானது எனக்கு அளிக்க வேண்டும் என்று பாதுகாதேவன் சுவாமி தேசிகன் வந்து இந்த ஸ்லோகத்தாலே பிரார்த்திக்கிறார். அடியன் மீதியுள்ள ஸ்லோகங்களை நாளை உபன்யாசத்திலே நாம் சந்திப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.